நாம் பிரபத்தியை பண்ணிட்டு ரொம்ப காம்ப்ளசண்ட்டாக இருந்தோம்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு தோணாது. அதான் ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னு கேட்டால், அவள் எப்பயும் பகவத் சிந்தனத்திலேயே அவர்களுடைய காலத்தை கழிச்சதுனால இந்த மாதிரியான பூர்வமான எண்ணங்கள்லாம் அவளுக்கு வந்தது. அதையும் அவர்கள் வந்து அழகாக பத்தியப்படுத்தி நமக்காக காண்பிச்சிருக்கா. அப்போ சுவாமி இங்கே ரங்கதுரிய, ரங்கதுரியன்னு சொன்னால் திருவரங்கனே, திருவரங்கத்தை இருப்பிடமாக கொண்டவனே, ரங்கநாதனே, சம்போதன பதம். ஆதீயதாம், ஆதீயதாம்னு சொன்னால் விதிக்கப்பட வேண்டும். இது கர்மணி பிரயோகம், பேசிவ் இது. ஆதீயதாம், தீயதே தீயதாம் போகும். ஆதீயதம்னா விதிக்கப்பட வேண்டும். துவயா ஆதீயதாம், உன்னால் விதிக்கப்பட வேண்டும். எது? பிரதிவிதானம். பிரதிவிதானம்னு சொன்னால் பிராயஷ்டித்தம். பிரதிவிதானம் கிமபி, கிமப்பினா ஏதோ ஒன்று முக்கியமான ஒரு விஷயம், எதை பண்ணால் பாபங்கள்லாம் போகுமோ அப்படிப்பட்ட கிமப்பி, அந்தளவுக்கு பலவத்தாக இருக்கக்கூடிய பிரதிவிதானம் பிராயஷ்டித்தம் உன்னால் விதிக்கப்பட வேண்டும். ஏன் எப்படின்னு கேட்டால், ஸ்வபுத்தி பரிகல்பிதம் போட்டார். ஸ்வபுத்தின்னு சொன்னதுல சங்கல்பம், சங்கல்பம்னா புத்தி தான். பரிகல்பிதம்னா நன்றாக ஏற்படுத்தப்பட்டது. ஸோ உங்களுடைய சங்கல்பத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசேஷமான பிராயச்சித்தத்தை உன்னால் விதிக்கப்பட வேண்டும் அடியனுக்கு அப்படின்னு அர்த்தமாகுது. மயி மையின என் விஷயத்தில், மயி ஸ்வபுத்தி பரிகல்பித்தம் கிமப்பி பிரதிவிதானம் துவயா ஆதீயத்தாம், என் விஷயத்தில் அல்லது எனக்கு உம்முடைய சங்கல்பத்தினால் விதிக்க ஏற்படுத்தப்பட்ட ஏதேனும் ஒரு பிராயச்சித்தத்தை உம்மால் விதிக்கப்பட வேண்டும் எனக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், அகதௌ, நான் எப்படி இருக்கேன்னு கேட்டால், அகதௌ. அகதிகின்றது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், கதியற்றவன். அகதௌ அப்படிங்கிறது கதியற்றவனான எண்ணில், அகதௌ மையின்றது, அகதௌன்றது விசேஷனம், மையின்றது விசேஷம், வேறு கதியற்ற இருக்கக்கூடிய என்னிடத்தில் அர்த்தமாகுது. அகதௌன்றது சப்தமி விபக்தி ஏகவச்சனம், அகதிகி. ஏன் கதி இல்லாமல் இருக்கீர் அப்படின்னு பெருமாள் கேட்டார்னா, ஏன்னா இதுக்கு என்ன சங்கத்தை சொல்லணும்னா, முன்னாடி சொன்னார் சகத் பிரபதன ஸ்பிருஷாம் அபயதான நித்தியவதின்னு சொன்னப்போ, பிரபத்தியை மேற்கொண்டா சக்கரதே பிரபன்னாய, பிரபத்தியை மேற்கொண்டா நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார். இப்போ நீரும் பண்ணலாமே அப்படின்னு சொன்னால், அதுக்கு சந்தேகமாக சாதிக்கிறார், என்னுடைய பாப ராசியானது குறுக்கருக்கு தடுக்கிறது, ராசித்தம் பண்ணிட்டு வரலான்னா அதுவும் என்னால் முடியல, அப்போ நீரே இதை தலை கட்ட வேண்டும், பண்ண வேண்டும்ன்ற ரீதியில் சாதிக்கிறார். அனுக்ஷண சமுத்திதே துஸ்தரே துரித வாரிதோ, அனுக்ஷணம்னா ஒரு ஒரு க்ஷணம் நடக்கும், ஒரு ஒரு க்ஷணமும் சமுத்திதே சம்யக உத்திதே, நல்லா மேலோங்கி எழுறதான், பொங்கி எழுறதான். எது? துஸ்தரே துரித வாடிதோ, துஸ்தரம்னா துக்கேனாப்பி தர்த்தம் அசக்கியம், கஷ்டப்பட்டு கூட கடக்க முடியாதுன்னு அர்த்தம். துஸ்தர துரித வாரிதோ, துரிதம்னா பாபம், வாரிதோ அப்படின்னா அந்த பாப்பக்கடல், வாரிதிகினா கடல், வாரிதோன்னா பாப்பக்கடலில். அந்த துஸ்தரே வந்து இப்போ வாரிதோவுக்கு விசேஷனம், சமுத்திதேவும் வாரிதோவுக்கு விசேஷனம், அதாவது அனுக்ஷண சமுத்திதே துஸ்தரே துரித வாரிதோ. அனுக்ஷண சமுத்திதேன்றது ஒரு ஒரு க்ஷணமும் பொங்கிக் கொண்டே இருக்குது, துஸ்தரேனா கடக்க அதனாலேயே கடக்க முடியாதா இருக்குது. எதுன்னு கேட்டால் துரித வாரிதோ, என்னுடைய பாப்பக்கடலில். குவச்சன நிஷ்கிருதி, குவச்சனன்னு சொன்னால் எங்கேயாவது, குவச்சனம்னா எங்கேயாவது, நிஷ்கிருதினா பிராயஷ்டித்தம், பவதி யதி, யதி பவதி, சரி ஏதாவது பிராயஷ்டித்தத்தை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சாபி தோஷாவிலா, அந்த நிஷ்கிருதி இருக்கே, அந்த பிராயசித்தம் இருக்கு, அதுவும் தோஷத்தினால் சூழப்பட்டது. ஏன்னா இந்த பாபத்துக்குள்ளேயே இருந்துருக்கிறதுனால நமக்கு கிடைக்கூடிய திரவியங்கள் எல்லாமே ரஜோதமோ குண மிஸ்ரிதமாக இருக்குது, நாமளும் ரஜோகுணத்தம மிஸ்ரிதமாக இருந்துருக்கோம், அப்போ கண்டிப்பாக புகைகள் வந்துட்டே இருக்கும், அந்த காரியங்களில் தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பண்ணுற பிராயசித்துக்கு ஒரு பிராயசித்தமாக, சந்தியாவந்தனத்தை லேட்டாக பண்ணால் பிராயசி தர்க்கம் பண்ணும், அதுக்கே ஒரு பிராயசித்தம் அறிக்கை பண்ணுற மாதிரியே அவ்வளோ லேட்டாக பண்ணுறதா, பண்ணக்கூடாது. அப்போ நம்ம பண்ணக்கூடிய காரியம் மாதிரி இருக்குது, பிராயசித்தத்துக்கே பிராயசித்தம் பண்ணுற மாதிரி ஆகிடுறது. ஏன்னா தோஷாவிலா, குற்றங்கள்னால் அதுவும் கெட்டு போய்டுறது. தத்து தத்துனா தஸ்மாத்து, தேர் ஃபோர், ஆதலால் இத்தம் அகதோமயி ஸ்வபுத்தி பரிகல்பித்தம் கிமப்பி பிரதிவிதானம் துயா ஆதீயத்தான் அழக சாதிக்கிறார் ரங்கதுரிய திருவரங்க தெம்பெருமானே. அனுக்ஷண சமுத்திதே துஸ்தரே துரித வாரிதோ, ஒரு ஒரு க்ஷணமும் பொங்கி எழுகின்ற இந்த கஷ்டப்பட்டு கூட கடக்க முடியாத இந்த பாப்பக்கடல் இருக்கே, இதில் இந்த பாப்பக்கடல் இருந்துட்டு